மூன்று நிமிட தியானம். 27 பிப்ரவரி 2026 வெள்ளி. தலைப்பு: தெய்வீக பொது அறிவின் ஞானம். த விஸ்டம் ஆஃப் ஹோலி காமன் சென்ஸ். மனப்பாட வசனம்: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அந்தும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. இன்றைய தியானம்: ஆப்ரஹாம் லிங்கன் தெய்வீக பொது அறிவு கொண்ட ஒரு தலைவராக போற்றப்படுகிறார். இ. ஸ்டான்லி ஜோன்ஸ் பாராட்டிய அதே குணங்களான நேர்மையும் கனிவும் லிங்கனிடம் நிறைந்து காணப்பட்டன. அவர் பிளவுபட்ட ஒரு தேசத்தை வெறும் அரசியலின் வழக்கமான தந்திரங்களால் வழிநடத்தவில்லை, மாறாக வேதாகமத்தின் அடிப்படையில் அமைந்த ஆன்மீக உறுதியுடன் வழிநடத்தினார். மலைப்பிரசங்கத்தின் நவரத்தினங்கள் வெறும் மேடை பேச்சிற்கு மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் தலைமைத்துவத்திற்கும் தேவையானது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது என்ற கிறிஸ்துவின் வார்த்தைகளில் வேரூன்றிய அவரது பொது அறிவு தேசத்தின் ஒற்றுமைக்கு அடிப்படையாக அமைந்தது. நாம் பெரும்பாலும் பாரம்பரிய பழக்கங்களால் நம் விசுவாசத்தை சிக்கலாக்குகிறோம். ஆனால் உண்மையான ஆத்மீகம் நீதியையும் இரக்கத்தையும் எளிமையாக செயல்படுத்துவதே என்பதை லிங்கன் நிரூபித்தார். அடிமைத்தனத்தின் கொடூரத்தை எதிர்கொள்ளும் நேர்மையும் தனது எதிரிகளையும் கிருபையுடன் நடத்தும் கனிவும் அவருக்கு இருந்தது. நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தும் நம் அண்டை வீட்டாரின் பிரச்சினைகளை தீர்க்க அவர் நமக்கு கொடுத்த தெளிந்த புத்தியை பயன்படுத்தவில்லை என்றால் நம் விசுவாசம் வெறும் சப்தமாகவே இருக்கும். பொது அறிவு என்பது நமது அமைதியான ஜபங்களுக்கும் சமூகத்தில் நாம் ஏற்படுத்தும் தாக்கத்திற்கும் இடையிலுள்ள பாலமாகும். எது சரியானது என்று தெரிந்து செய்ய ஒரு பெரிய அதிசயத்திற்காக காத்திருக்காமல் நம் தேசத்தை குணப்படுத்த தேவன் ஏற்கனவே நமக்குள் வைத்திருக்கும் தெய்வீக ஞானத்தை பயன்படுத்துவோம். இன்றைய மேற்கோள்: நான் வெற்றி பெற கடமைப்பட்டவன் அல்ல, ஆனால் உண்மையாக இருக்க கடமைப்பட்டவன். நான் வெற்றி பெற கடமைப்பட்டவன் அல்ல, ஆனால் என்னிடமிருக்கும் வெளிச்சத்திற்கு ஏற்ப வாழ கடமைப்பட்டவன். ஆப்ரஹாம் லிங்கன். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: லிங்கனின் தேவனோடு ஒரு போர், லிங்கன்ஸ் பேட்டில் வித் காட், பை ஸ்டீஃபன் மான்ஸ்ஃபீல்ட். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்துங்கள். ஜெபம்: ஆண்டவரே, எங்களுக்கு தெய்வீகமான பொது அறிவின் வரத்தை தாரும். லிங்கனைப் போலவே நாங்களும் அசைக்க முடியாத நேர்மையும் கிறிஸ்துவைப் போன்ற கனிவும் கொண்டவர்களாக இருக்க எங்களுக்கு உதவும். உண்மையை பிரித்தறியும் தெளிந்த புத்தியையும் அதை எங்கள் வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் தேசத்திலும் செயல்படுத்தும் நடைமுறை ஞானத்தையும் தந்தரலும். எங்கள் விசுவாசம் வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, நேர்மையான மற்றும் இரக்கமான சிறிய செயல்பாடுகளில் காணப்படட்டும். ஆமேன். உங்களுக்கான ஒரு வார்த்தை: சரியானதை செய்ய ஒரு பெரிய வெளிப்பாட்டிற்காக காத்திருக்காதீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த தெய்வீக பொது அறிவை கொண்டு இன்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஆன்மீக காரியம் விவேகமாகவும் கனிவாகவும் இருப்பதுதான். ஜெபங்களுடன் பாஸ்டர் மரிய ஜோசப். ஃபோன் 9243183131.